அப்படின்னு சொல்ற பாஷ்ய வஸ்து இருக்கு, அது க்ஷணிகமா இருக்கு அப்படின்லாம் சொன்னாலும் அந்த தத்துவத்தை கடனம் பண்ணிட்ட, அது பிரத்யமான ஏதோ நடக்கும். ஆனா இந்த ஸ்லோகத்தினால இப்போ கடைசி ஸ்லோகம் இந்த அறிகிறத்துக்கு இதுல சௌத்ராந்திகன் அப்படிங்கிற ஒரு பௌத்தன் இருக்கானே அவனுடைய பட்சத்தை இப்ப கண்டனம் பண்ற. அவ சொல்றான் இப்போ ஒரு பிரத்யம் ஒண்ணு வராது, பிரத்யம் ஒண்ணு வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கிறோம், வஸ்துவை நம்ம பார்த்தோம்னாக்க அந்த வஸ்துவில என்னென்ன எல்லாம் இருக்கு, ஒரு கடம் அப்படின்னு நடத்திருந்தா அயம் கடகா, இந்த கடத்துக்கு ஒரு ரூபம் இருக்கு, அதனுடைய ஆகாரம் இருக்கு, அது மேல சிறுத்து இருக்கும், நடுவுல பருத்து இருக்கும், அந்த மாதிரி அது வந்து கருப்பா இருக்கு, சேஃபா இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவைகளை பார்க்கிற சமயத்துல அது உடனே தோணாது. லோகத்துல நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னாக்கா முதல்ல இந்திரியம் கண்ணு, அதுக்கப்புறம் வஸ்து, இந்திரியமும் வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. சேர்ந்த உடனே அந்த வஸ்துவை பார்த்தோம்னா மனசுல இது வருது, ஒரு ஞானம் உண்டாகுது, அயம் கடகா அப்படின்னு உண்டாகுது. அயம் கடகான்னு உண்டாச்சுனாக்கா அதன் பிறகு அந்த கடத்தினுடைய ஆகாரம் என்ன, ரூபம் என்ன, இவையெல்லாம் ஞானத்துல அது சமர்ப்பிக்கிறது. ஞானத்துல சமர்ப்பிக்கிறதுனால அப்ப அனுமானம் பண்றான், இப்போ எனக்கு கடம் என்கிற பெரிய மேல எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு, பெருசா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஞானம் வந்திருக்கு, ஒரு ஆகாரம் எனக்கு வந்திருக்கு. ஞானம் தான் அது, ஞானம் வந்தது, வந்ததுனால அனுமானம் பண்றான், அனுமானம் பண்றான் இந்த கடமானது என்னால் அனுமானிக்கப்படுகிறது. ஞானாகாரத்துல கிரகிக்கப்பட்டது, ஞானாகாரமாக கிரகிக்கப்பட்டு என்னால் அனுமானிக்கப்படுகிறது. பாக்கிய வஸ்து இருக்கு, அது பிரத்யக்ஷனால தெரியல, முதல்ல பாக்கிறான். பார்க்க அந்த வஸ்து என்ன பண்றதுனாக்க அதனுடைய ஆகாரம் என்ன தோல்வியோ அது ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. அது சமர்ப்பிக்கிற சமயத்துல இவனால அனுமானம் பண்ணப்படுறது. இப்ப எனக்கு கடவிஷேகமான கடம் இந்த மாதிரி ஒரு ஆகாரத்தோட இருக்கு அப்படின்னுட்டு ஞானத்தினால அனுமானம் பண்றான். இவன் எல்லாமே அனுமானம் தான். அதனால எந்த ஞானம் உண்டானாலும் அதுல ஆகாரங்கள் வருது. ஆகாரங்கள் வரவே அந்த ஆகாரத்தை கொண்டு நாம அனுமானம் பண்ணணும். வசுதா பிரத்யக்ஷத்தினால இது தெரியல, பிரத்யக்ஷத்தினால தெரியல அது. அதாவது பூர்வக்ஷணத்துல இதான் அவனுடைய இது. இப்போ அந்த பூர்வக்ஷணம் சொல்ல போறான், அதுதான் நம்ம கிரணம் பண்ணணும். என்னன்னாக்கா முதல் க்ஷணத்துல, முதல் க்ஷணத்துல வஸ்துவை பார்த்துட்டு அது கிரகிக்கப்படுறது, அடுத்த க்ஷணத்துல அனுமானிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி அனுமானிக்கப்பட்டுதான் வஸ்து பாக்கிய வஸ்து தெரியறதே தவிர்த்து பிரத்யக்ஷத்தினால அது எதுவும் தெரியவே இல்லை. பிரத்யக்ஷம் ஒன்னு சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு பிரமாணமே வேண்டாம். இந்த விஷயத்துக்கும் சௌத்ராதிகம் சொல்றான், அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாமே. அதனால அதாவது இந்திரியம் அர்த்தம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதோ இல்லையோ, அப்போ அது எந்த காலம், அது நம்ம ஞானத்துல எப்ப பிரகாசிக்கிறதோ, கடவுளைகமான ஞானம் எப்ப பிரகாசிக்கிறதோ அதுக்கு முன்னாடி க்ஷணத்துலதான் இந்திரியமும் வஸ்துவும் சேர்றது. ஏன்னா பிரத்யக்ஷம்னா இந்திரியார்த்த பண்ணி ஞானம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறார். ஐயா சொல்றான். அது மாதிரி சுவாமி எழுதிக்கணும், சாட்சாத் பிரதீதி பிரத்யக்ஷம், நேர கண்ணால பாக்கிறது நம்ம எது தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு இவர் சொல்ற தேசியன் வந்து நியாய பிரசித்தி மாதிரி கிரந்தங்கள்ல சர்ச்சிக்கிறார். அதனால சொத்தின் சொல்ற பிரத்யக்ஷம் சுற்று சாட்சாத் பிரதிபது அப்படிங்கிற. அதனால இந்த முதல் க்ஷணம் இது, அடுத்த க்ஷணத்துலதான் ஞானத்துல இது ஸ்பிரிக்கும், ஜனமாகிற விஷயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னுட்டு. அத இவன் என்ன சொல்றான்னாக்கா, சௌத்ராந்திக பௌத்தன் என்ன சொல்றான், இந்த மாதிரியாக முதல்ல ஒரு க்ஷணம் இருக்கு, அந்த முதல் க்ஷணத்துல இந்திரியமும் சக்ஷு இந்திரியமும் அந்த வஸ்துவும் அர்த்தமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. அப்போ அது வந்து நஷ்டமா போயிடுத்து, முதல்ல பார்த்துது பார்த்தோன்னா நஷ்டமா போயிடுத்து, நஷ்டமா போயிடுத்து. ஆனா அதனுடைய ஆகாரம் ஒரு கொல்யம், அந்த ஞானம் முதல் ஞானம் கிரகிச்சிருச்சு, கிரகிச்சு அந்த ஆகாரத்தை இந்த அடுத்த ஞானம் வருது, அந்த ஞானத்துல அந்த ஆகாரத்தை இது சமர்ப்பிக்கிறது. அப்படி சமர்ப்பிச்சாக்கா இப்ப நம்ம அனுமானம் பண்ணுவோம், பூர்வ க்ஷணத்துல எதை பார்த்தோமோ அது இப்பொழுது வஸ்துவாக அனுமானத்தினால் அறியப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த ஞானமானது இதை இது பண்ணிடுத்து சமர்ப்பிச்சு தன்னுடைய ஆகாரத்தை, கத ஆகாரத்தை அந்த ஞானமானது சமர்ப்பிச்சது. அப்படி சமர்ப்பிச்சிடவே இத வந்து அனுமேயமானதா இருக்குது. அதனால பிரத்யக்ஷமே ஒண்ணு கிடையாது, பிரத்யக்ஷமே கிடையாது, பிரத்யக்ஷத்தினால அறிஞ்சிக்கிறது வந்து வேண்டாம். ஏன்னா அவ வந்து வைபாஷிகன் சொன்னான், எதை எதை வஸ்துலாம் பார்க்கிறோமோ அது பிரத்யக்ஷேக சௌதிகம்யம், பிரத்யக்ஷத்தினாலே தெரிஞ்சுருவோம், அப்புறம்தான் அனுமானம் பிரவர்த்திக்கிறது. அதனால பிரத்யக்ஷத்தினால வரல இது, இவன் அதை கண்டனம் பண்ணான் வைபாஷிகன், பிரத்யக்ஷத்தினால இது வரலை, இது எல்லாமே அனுமானத்தினாலதான் வருது. அனுமானத்தினால வர்றதுனால இந்த பாஷ்ய வஸ்து இருக்கு, வெளி லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் அது பிரத்யக்ஷத்தினால வரல அனுமானத்தினாலதான் அது வருது அப்படின்னுட்டு இந்த சௌத்ராந்திகன் இருக்கானே அவன் வந்து வாதம் பண்றான். அத எல்லாருமே கண்டனம் பண்றான், எல்லாருமே யாரு அவாளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறான், வைபாஷிகன் பிரத்யக்ஷத்தினால வருதுன்னா அவனும் இவனை கண்டனம் பண்றான். யோகாச்சாரன் ஒருத்தருக்கான், அவன் விஞ்ஞான ஆத்மவாதி வஸ்துவே இல்லைன்றவன், அவனும் கண்டனம் பண்றான். இப்படி உனக்கு முன்னாடி இருக்கிறவனும் பின்னாடி இருக்கிறவனும் ரெண்டு பேரும் சேர்ந்தே உன்னை கண்டனம் பண்றாளே, உன்னை அப்படி கண்டனம் பண்றதுனால உங்க மதத்தாலே உன்னை ஒத்துக்கல, அப்புறம்தான் நீ எங்ககிட்ட வரணும். உங்க மதத்திலேயே இவங்கெல்லாம் கண்டனம் பண்ணப்பட்டிருக்குன்னாக்கா எங்க மதத்துல இருக்கு இவர, அதனால நாங்க ஒன்னும் புதுசா உன கண்டனமே பண்ண வேண்டாம், எல்லாமே உங்க மதத்திலேயே கண்டிச்சாச்சு, நீங்களே ஒத்தருக்கு ஒத்தர் அச்சுகிறீங்களோ, ஒத்தருக்கு ஒத்தர் அடிக்கிற சமயத்துல நாங்க எதுக்கு தலையிடணும், உங்க சித்தாந்தம் உங்க சித்தாந்தியாலேயே அடிக்கப்படுறது, என்ன இது எல்லாம் க்ஷணிக்கும். ஆனா நீ அனுமேயன்னு சொன்ன, அவன் பிரத்யக்ஷம் சொன்னான், பிரத்யக்ஷம்னு சொல்றவன் அனுமேயவாதி அடிக்கிறான், பாஷ்ய வஸ்து இருக்குன்னு சொன்னவன விஜயானாத்மவாதி அடிக்கிறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டனம் பண்ணிக்கிறதுனால அதுலயே எல்லாம் முடிஞ்சுப்படுத்தி நாங்க தனியாக உங்களுக்கு எதுவும் நாங்க கண்டனமே பண்ண வேண்டாம். அதனால இந்த பௌத்த மதமானது சர்வார்த்தனா நிஷித்தமானது, இதை ஏத்துக்க கூடாது. சரி, அவ என்ன கண்டனம் பண்ணா, இவர் வந்து சௌத்ராந்திகனை வைபாஷிகன் கண்டனம் பண்ணா அப்படின்னு சொல்ற இல்லையோ, மாதிரி வைபாஷிகனை இவன் கண்டனம் பண்றான், அது சௌத்ராந்திகனை வைபாஷிகனும் கண்டனம் பண்றான், அவர் யோகாச்சாரம் கண்டனம் பண்றான்னு ஏன், அது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு அவர் சொல்ற சுவாமி குமார தேசிகன் சொல்றதெல்லாம் சொல்ற இது, இவரு ஒரு வத்துவ முதல் கணத்துல பார்க்கறான், அதுல இருந்து ஒரு ஞானம் உண்டு, அந்த வஸ்துவ அடுத்த கணத்துலதான் இவன் அனுமானம் பண்றான். இப்போ முதல்ல பார்க்கப்பட்ட வஸ்துவனுடைய ஞானம்தான் அனுமானம் பண்றதுக்கு ஹேதுவா இருக்குது அப்படின்னு நீ சொன்ன. முதல் வஸ்துவே இல்லையே, அதான் நஷ்டமா போயிடுத்து. நஷ்டமா போன வஸ்து எப்படி தனக்கு அப்புறம் வர்ற ஞானத்துக்கு ஹேதுவாச்சு? அதுவே வராது. ஏன்னா முதல்ல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னேன், அந்த வஸ்துவானது ஞானம் வந்தது என்ன, அந்த ஞானம் ஸ்வயம் நஷ்டமா போயிடுத்து. அர்த்தமும் நஷ்டம், அர்த்தம் நஷ்டமா எடுத்துலையோ என்ன சொல்லிட்ட எல்லா கணிகம் நீ சொல்றியோ, இப்ப பாக்குற கடமானது அந்த கணத்திலேயே நஷ்டமா எடுத்து, அடுத்தது பாக்குறவன் அந்த கடமானது முதல் கணம் வேற அடுத்த கணம் வேற, அந்த கட வேற இந்த கடை வேற தானே. அவன் முதல்ல பார்த்த கடமானது நஷ்டமா போயிடுத்துலையோ, நஷ்டமா போயிடுத்துனாக்கா அது தன்னுடைய ஆகாரத்தை அடுத்து வர்ற ஞானத்துல இது சமர்ப்பிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நஷ்டமா பெடுத்து இருந்தாலும் சமர்ப்பிக்க முடியும். அதுவே இல்லையே, இல்லாத ஒண்ணும் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை இந்த ஞானத்துக்கு சமர்ப்பிக்கிறது? உங்களுக்கு இந்த பாதனை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு முழுக்க முழுக்க இதர மதங்கள்லாம் இருக்கு, அவளதெல்லாம் நிரூபிச்சு அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி அதை கண்டனம் பண்றதுன்றதுங்க. இது அந்த மத சாஸ்திர விஷயமா போயிடவே இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமானது, இன்னும் நிறைய கண்டனங்கள்லாம் இருக்கு. அதனால இத மாதிரி இதை சூக்ஷமா புரிஞ்சுக்கிறது சிரமமா தான் இருக்கும். அதனால முடிஞ்ச பரியந்தம் இறங்கி பார்க்கிறேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, சந்தேகம் வந்தாலும் கேட்டுடுங்க. இப்போ ஒரு ஞானம், முதல்ல ஒரு ஞானம் வந்தது, அது என்ன ஞானம்? பிரத்யக்ஷத்தினால இந்திரியமும் கடமும் அதாவது வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. சேர்ச்ச அந்த கடம் என்ன பண்றதுன்னாக்கா தன்னுடைய ஆகாரத்தை, தன்னுடைய ஆகாரம் நீளமா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை தனக்கு அடுத்த கணத்துல வர்ற ஞானத்துக்கு இது சமர்ப்பிக்கிறதுன்னு அவன் சொன்னான். அதை அனுமானம் பண்றோம் அப்படின்னு. அப்ப இது இவரனை கேட்கிற சுவாமி, முதல் இது வந்து எல்லாருமே கண்டனம் பண்றதுதான் வாழ, முதல் கணத்துல கடம் வந்ததுலயோ அந்த வசுதான் அப்போ நஷ்டமா போயிடுச்சு. அது நாசமா போயிடுச்சுனாக்கா திரும்ப அது எப்படி தானே நஷ்டமா போயிடுச்சு, தன்னுடைய ஆகாரத்தை எப்படி அது சமர்ப்பிக்கும்? அதை நஷ்டம் அடைஞ்சிருச்சு. நஷ்டமா போயிடுச்சுனாக்கா இல்லாத வஸ்து ஒன்றத்தை போதிக்குமா? இல்லாத வஸ்து தன்னுடைய ஆகாரத்தை எப்படி சமர்ப்பிக்கும்? அதுவே இல்லை. அது இருந்தாதானே அதனுடைய ஆகாரம் இருக்கும். அப்படி அது ரெண்டு இருந்தாதானே தன்னுடைய ஆகாரத்தை சமர்ப்பிக்க முடியும். அதனால இல்லாத ஒண்ணு தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்றது எப்படி? ஞானத்தை சமர்ப்பிக்கிறது எப்படி நீ சொல்ல முடியும்? இதுவே முதல் தோஷம் உன்னுடைய இதுல. அதனால அது தவறு, அதனால ஞானத்துல சமர்ப்பிக்க முடியாது. சரி, இது வந்து பிரத்யக்ஷமா ஒரு வஸ்து தெரிஞ்சிருச்சோ இல்லையோ, நேரமே பார்த்தவன் எதுக்கு அனுமானத்தினால அதை சொல்லணும்? நேர பார்த்தாச்சு, ஒரு பிரத்யக்ஷம் கண்ணு வந்து பார்க்கறது கடத்தை பார்த்துட்டு கட விஷய ஞானத்தை வாங்கிட்டு வர்றது, ஞானம் உண்டாயிருச்சே. இது ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு, நேர பார்க்கிற பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சு போயிடுத்து. நேர பார்த்த பிரத்யக்ஷத்தினால பார்த்த கடத்தை அது ஆகாரத்தை சமர்ப்பிக்கிறது ஞானத்துல, அந்த ஞானத்தை கொண்டு கடம் முதலான வஸ்துக்களை நாங்க வந்து அனுமானிக்கிறோம் அப்படின்னு நீ சொல்றியே, அது எப்படி முடியும்? அதுவும் இங்க சித்திக்காது, அதுவும் சித்திக்காது. ஏன்னா தன் தாயும் முடிஞ்சு போச்சு. ஏன்னாக்கா அந்த பிரத்யக்ஷம் தெரிஞ்சு விட்டுவேன், கஜமானது நேர பார்த்தோம் அதனாலே தெரிஞ்சு போச்சு. அத்த அனுமானத்தினால சுதிக்கிறது, சுதிக்கிறதுக்கே கஜன் ஒருத்தன் அனுமானம் பண்ணான்னாக்கா அது மௌக்கியம் தானே. அந்த மாதிரியாக இங்க வந்து இந்த நேர பார்த்தாச்சு, கடவுள் ஞானம் உண்டா எடுத்தோம், உண்டாயிருக்குனாக்க அந்த ஆகாரம் தெரிஞ்சு விட்டே அந்த அந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. ஞானத்துல இருக்கக்கூடிய ஆகாரத்தை கொண்டு இந்த கடத்தை நான் அனுமானிக்கிறேன் அப்படின்னு எது கல்பிக்கிறேன், அது கௌரவம் இல்லையா அவனுக்கு? இது நாங்க கேட்கிற வைபாஷிகம் கேட்கிறான், அவ பௌத்தாலும் கேட்கிறான், பௌத்த மதஸ்தனே அவன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான். அதனால எப்படி வரும்? ஓம் பட்சத்திலே நிட்டிக்கிறது. அதனால அது மாதிரி நீ சொல்லக்கூடாது, என் மாதிரி சொல்லவே கூடாது, அது வேண்டவே வேண்டாம், அது ஒரு அது கௌரவமானது. இன்னொன்னு, ஒரு வஸ்துவை பார்க்கச்சு இது நீளமா இருக்கு, கருப்பா இருக்கு, இது சேப்பா இருக்கு, மஞ்சளா இருக்கு, இது குண்டா இருக்கு, இது குட்டையா இருக்கு, எத்தனையோ ஆகாரங்கள்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஞானகதம் தானே? ஞானகதமா இருக்கச்சு இப்போ ஞானகதமான ஆகாரம் நீ என்ன சொல்றத? வஸ்துவனுடைய ஆகாரம் இல்லையா, இல்ல ஞானத்தினுடைய ஆகாரம் இல்லையா? கடத்தினுடைய ஆகாரம் நீலோ கடகா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கடமானது கருப்பா இருக்கு, சேப்பா இருக்கு, அது குண்டா இருக்கு. அவன் ஒரு வஸ்துவை சாப்பிட்டோம், ஒரு வஸ்து எடுத்து பட்சணம் எடுத்துருக்கோம், ஒரு பழுத்து சாப்பிடுறோம், பழுத்து சாப்பிடுச்சே மாம்பழத்தை சாப்பிடுறோம், மாம்பழம் சாப்பிடுவோம்னாக்கா ஐயோ காய் அதுல மாம்பழத்துல இருக்க தோல் கசக்கிறது, உள்ள இருக்கிற பழம் திசிப்பா இருக்கு, ஆனா அந்த இது இருக்கு கொட்டை இருக்கும் பாருங்க மாம்பழத்துல, அந்த கொட்டைக்கு மேல என்ன இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம சாப்பிடணும் கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்கும். அதே தோலை குச்சி கடிச்சு வந்தாக்கா பண்டெல்லாம் பூசும். நம்ம அங்கெல்லாம் மாம்பழ குழம்பு பண்ணுவோம், மாம்பழ குழம்பு பண்ணச்ச தோல் கசக்கும் அதையும் சாப்பிடுவோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. அதுல கருத்து மாமன் குழம்பு பண்ணனாக்கா தோலை மாதிரி சாப்பிடுவோம், பழத்தை சாப்பிடுவோம், கொட்டையை சத்து சாப்பிட அந்த பூசும் அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொட்டையை கடிச்சு உள்ளுக்குள்ள பருப்பு இருக்கும், அந்த பருப்பையும் கடிச்சு சாப்பிடுவோம், அந்த பருப்பு வந்து கசப்பா இருக்கும். ஆனால் அதை சாப்பிடுவோம்னா வயிற்று வலி நமக்கு எல்லாமே சரியா போயிடும், ஜீரணமாகும், எல்லாம் ஆகும். இப்ப பாருங்க தோலுடைய ருச்சி வேற, பழத்தினுடைய ருச்சி வேற, ஒட்டையினுடைய டேஸ்ட் வேற, அது உள்ளுக்குள்ள பருப்பினுடைய ருச்சி வேற, எல்லாமே வேற வேறையா தான் இருக்கு. இத்தனை ஆகாரங்கள் இருக்கு, இத்தனை ஆகாரங்கள் ஞானத்துக்கு ஏது? ஞானத்துக்கு இருக்கா அல்லது வஸ்துவுக்கு இருக்கா? நீ வஸ்துவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அது நீ வஸ்துவாலே தெரிஞ்சு போயிட்டேன், என்னத்துக்கு? ஞானத்துக்கு. அப்ப ஞானத்துல வஸ்துவோட இருக்குது, அது ஞானத்துக்கு வந்தது, அத்தனை ஆகாரங்களும் இது வருது. அப்படி பார்த்தா என்ன விபரீதம்னாக்கா, உத்தமசாமி சாய்க்கிற ஒரு வஸ்து சாப்பிட்டோம், பாவக்காயும் சாப்பிட்டோம், வாழைக்காயும் சாப்பிட்டோம், சக்கரவள்ளியும் சாப்பிட்றோம். இந்த மூணு காயில பாருங்க, வாழைக்காய் சாதாரணமா இருக்கு, சக்கரவள்ளி திதி செஞ்சிருக்கு, பாவக்காவோ கசக்கிறது, இந்த மூணுமே ஞானத்தில் தான் வந்திருக்கு. அப்போ இது சித்திப்பு, இது மதுரம், இது மிளகாணம், இது காரம், அப்படி கட்டு அப்படின்னு நமக்கு ஞானம் வருது இல்லையோ? இப்ப இது ஒரே வஸ்துல வந்ததா என்ன எதிர வந்தது இப்படின்னு சந்தேகம் வந்துருமே. இது தர்க்கத்தை பாருங்க, என்ன அழகான தர்க்கம், ஒரே வஸ்து இல்ல, பல வஸ்துக்களை பார்க்கறது கண்ணு, பல ஆகாரங்கள் ஞானத்துல வருது. அப்போ ஆகாரம் வந்ததுனால எந்த வஸ்துல எது இருக்குன்னு எப்படி நிர்ணயம் பண்றது? பிரத்யம் தான் பார்த்துருக்கேன்னாக்கா அதுவே போறமே, அதை விட்டு எனக்கு அனுமானத்தினாலதான் கல்பிக்கணும்னு நீ சொல்ற. அதனால பல பல ஆகாரங்கள், பல சுவைகள், பல குணங்கள், இவையெல்லாம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வஸ்துக்கள் அத்தனையுமே ஞானத்துலதான் பிரகாசிக்கிறது, அது பிரத்யமா பார்க்கறதுனால பிரகாசிக்கிறதுனால அதுவே போதுமே. நான் சொல்லுவா நம்ம அதெல்லாம் அடிக்கடி சாஸ்திரத்தை சொல்றது, தத்தேதோஹோ ஏவ தத்தேதுத்வே மத்திய கிம் தேன, அந்த ஹேதுவே எல்லாத்துக்கும் ஹேதுவாயிடுச்சுன்னா இன்னொன்று ஒண்ணு கல்பிக்கிறது எதுக்கு? ஒரு ஹேது சொன்னா ஒரு காரணம் சொல்றோம், அந்த காரணமே எல்லாத்தையும் சாதிச்சிடும். அப்படிச்சு குறுக்க குறுக்க குறுக்க ஒரு ஹேதுவை சொல்றேன் ஹேதுவை சொல்றேன் எதுக்கு கல்பிக்கணும்? பிரத்யக்ஷத்தினாலேயே எல்லாம் தெரிஞ்சு விடுதுன்னு வரச்ச என்னத்துக்கோசனம் அனுமானத்தினாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நீ கல்பிக்கிற, அது வேண்டாமே. அந்த மாதிரி கல்பனை வந்தது என்னக்க அது தோஷமா போயிடுமே, அதனால கிடையாது. இது வைபாஷிகன் சொல்ற பிரக்கிரியை, வைபாஷிகன் கிரணம் பண்றது, பிரத்யக்ஷத்தினாலேயே எல்லாம் தெரியறது இது எதுக்கு அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி இப்ப நீ வந்து கடாபிஷேகமான ஒரு ஆகாரம், அது வஸ்துவில இருக்கு. ஞானத்துல ஒரு ஆகாரம் ரெண்டு கல்பிக்கிறியே, ரெண்டு எதுக்கு? ஒன்னே போருமே, ஒரு ஆகாரமே போருமே. முதல்ல கடத்துல ஒரு ஆகாரம் வந்தது, அந்த ஆகாரம் ஞானத்துல வந்து சமர்ப்பிக்கிறது, அந்த ஆகாரத்தை கொண்டு கடத்த அனுமானிக்கிறோம் அப்படின்னு சொன்ன. இப்ப ஒரு ஆகாரமே போருமே, ரெண்டு ஆகாரத்தை கல்பிச்சேன்னு அது கௌரவமாச்சு, அது தப்பு இல்லையா? என்ன கௌரவம், கௌரவம் லாபம்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே வைபாஷிகன் பட்சத்துல ஒரே ஒண்ணுதான், ஒரே ஒரு ஆக்காரம் தான், நேர பிரத்யக்ஷத்தினால வஸ்துவை பார்க்கணும், அந்த ஆக்காரம். அதனால இதுவே போருமே, அதனால ரெண்டு ஆக்காரம் கல்பிச்சா உனக்கு கௌரவமாச்சு. அப்ப யோகாச்சாரம் கேட்கலாம் இவனை பார்த்துட்டு, இந்த பாரு நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், லோகத்துல வஸ்துவே கிடையாது. பொதுவா நம்ம வீதியில அன்னைக்கே சொன்னோம், வீதியில போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கு ஒருத்தன் சொல்றோம், நான் பானை வாங்கினேன், நான் இந்த பாத்திரம் வாங்கினேன், திருக்காவேரி வாங்கினேன், பட்டில் வாங்கினேன், பிரதிகிரக பாத்திரம் வாங்கினேன், உத்தரணி வாங்கினேன், கண்டா வாங்கினேன்றான். இப்ப இத்தனை இது சொல்ல நானுன்னா, இப்ப திருக்காவேரி வாங்கினேன்னு சொன்னா நினைச்சுக்கோங்க, நம்ம மனசுல திருக்காவேரியினுடைய ஒரு ஆகாரம் வந்துடுறதா இல்லையா? நான் பார்க்கல இப்போ திருக்காவேரியை நான் பார்க்கல, ஆனால் மனதுக்குள்ள அந்த ஞானம் ஆகாரம் வந்துருச்சா இல்லையா? திருக்காவேரின்றது இதுதான் அப்படின்னு நமக்கு ஆகாரம், அதனுடைய ரூபம் நமக்கு மனசா வந்துருச்சு. வட்டியில் சொன்னாக்கா வட்டியில் வேற, திருக்காவேரி வேற, அந்த ஞானமும் வந்துருச்சு. அது மாதிரி உதரணி வாங்கினேன்னாக்கா அந்த உதரணி வேற இருவேல, இந்த மாதிரி சொல்றதா இல்லையா? இப்படி விதவிதமாக விதவிதமாக எத்தனை வளர்த்தது பரமஞ்சிருக்க, இப்படி விதவிதமான ஆகாரங்கள்லாம் அவன் என்ன சொன்னாவன், நான் திருக்காவேரி வாங்கினேன், நான் வட்டில் வாங்கினேன், நான் பிரதிகிரக பாத்திரம் வாங்கினேன், நான் உதவி வாங்கினேன்னு சொல்றான். இப்போ இத்தனை ஆகாரங்கள், இத்தனை ஆகாரங்களை நாம வந்து எல்லாம் உடனே உடனே திருக்காவேரின் ஒரு ஆகாரம் வருது, வட்டில்னு ஒரு ஆகாரம் வருது, உத்தரன் ஒரு ஆகாரம் வருது, இந்த ஆகாரங்கள்லாம் எப்படி வந்தது? அவன் சொன்ன தேவை ஞானத்துல உண்டாயிருத்தா இல்லையா? இப்படி ஒரு ஆகாரங்கள் மனசுல தோணிடுத்தேன், தோணிடுத்துனாக்க அதனாலேயே எல்லாம் சிந்திச்சு விடுத்தேன். அதனால விஜயம் தான் ஆத்மா, ஞானத்துல வந்த ஒரு ஆகாரம் தெரியுதோ அதுவே போதுமே. ஞானம் தான் வஸ்துவா பாசிக்கிறது. சௌத்ராந்திகன் என்ன சொன்னா, வஸ்து நேரம் பாக்கல, வஸ்து பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படல, அந்த வஸ்துவானது ஞானமாக, ஞானமா ஞானத்துல ஆகாரமா தோன்றது அப்படின்னு அவன் சொன்னான். இவன் என்ன சொல்றான், யோகாச்சாரம் விஞ்ஞானம் இருக்கு, அதுவே ஆகாரமாக தெரியறது, அதுதான் வஸ்துவா தெரியுது. வஸ்து தனியா கிடையாது, ஆகாரமே தனியா தெரியுது. அதாவது விஞ்ஞானமே ஒரு வஸ்துவாக தோன்றதே தவிர்த்து தனியா ஒரு வஸ்துவே கிடையாது. அதனால ஞானத்தினாலேயே சித்திச்சுடுச்சு. அவனும் ராகவன் சொல்றான், தன்னுடைய பட்சத்துல ராகவன்றான், ஒரு வஸ்து ஞானத்தினால தெரியுது, அந்த ஞானத்தை கொண்டே நம்மளால விவகரிக்கிறோம், வஸ்துவும் தனியா கிடையவே கிடையாது, வஸ்துவும் தனியா கிடையவே கிடையாது. இத வந்து எப்படி சொல்லணும்னாக்க, ஒருத்தன் விப்ரல என்ற சிங்காரத்துல ஒருத்தன்கான், அவன் கிரகிணி வந்து ஊருக்கு போயிடுறான், நாயகி தலைவி வந்து ஊருக்கு போயிடுறான், இவன் தலைவன் இருக்கானே இவன் தனியா உட்காந்துருக்கான், தனியா உட்காந்துருக்கிற சமயத்துல அவனுக்கு சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு, தன்னுடைய தலைவி பேர்லயே அவனுக்கு சிந்தனை இருக்கு, அப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமா, உட்கார்ந்துட்டே இருக்கான். அவன் நினைவே இருக்கிறதுனால அவன் நேரம் இருக்கிற மாதிரி அவகிட்ட அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான். பிதற்றம் உனக்கு அவன் பேசுறதுதான் என்னவோ பிதற்றுதல் பேசுறது அப்படின்றோம். ஆனால் வசதாக அவன் வந்து என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா, நேருக்கு நேரம் தன் கிரகணி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஆழ்வார் இதை இதை சொல்லிட்டுதான் அப்புறம் சொல்லணும். ஆழ்வார் நாயிக்கா பாவத்தில் இருக்க, நாயிக்கா பாவத்தில் எப்படி இருக்கார் அவர், நீர் சென்றே இடக்கானில் நெடுமாரடியும் அத மாதிரி ஆட்சியர் வெண்ணெய்கள் காணில் அவனுண்ட வெண்ணெய் ஈடென்னும், யாரோ வெண்ணெய் எடுத்துன்னு போறா அந்த வெண்ணெய் வாசனை வந்துருச்சான். உடனே என்ன பண்றா இந்த பிரதான் ஆகி உடனே ஐயோ கிருஷ்ணன் சாப்பிட்ட வெண்ணையாச்சே குடவு அப்படிங்கிறா. இப்ப அந்த ஞானம் எப்படி வந்தது, ஒரு வெண்ணையை பார்க்கச்ச அந்த வெண்ணையினுடைய ஆகாரம் வந்துருச்சோ இல்லையோ, வஸ்துவை பார்க்கச்ச ஆகாரம் வந்துருச்சு அந்த அந்த வெண்ணையினுடைய ஞானம் வந்துருச்சோ. எவனோ ஒருத்தன் நீட்டா இட்டு இருக்கான் ஊர்த்து பண்றோம், அதை பார்த்த உடனேயே அவன் என்ன நீர் செவ்வே எடுக்கு நெடுமா அடியா எம்பெருமானுடைய வைஷ்ணவ பக்தாராச்சு பாகவதாராச்சு சேவிக்க ஓடுறாலாம் பிராந்தினாங்க. எல்லாம் எப்படின்னாக்கா ஒரு ஞானமே இவையெல்லாம் வேலை செய்யறது. இதாவது சொல்ல இந்த சிங்காரத்தில் சொல்றது, அதாவது அந்த பாவனை பார்க்க பார்க்க சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிருந்தது. நேரம் நம்ம பார்க்கற மாதிரி பேசிட்டு இருப்போம். இதுதான் ஞானாக்காரம். விஞ்ஞானமே ஆத்மான்றது, தனியா ஒரு ஆத்மா இல்லை, தனியா ஒரு ஆத்மா இல்லை. இது வந்து அந்த இதெல்லாம் மனிதாவும் பரிகத்தர் சுவாமி சாதிச்சு நம்ம ஆழ்வார் வார்கடா வந்தன் அருவி படத்திருகேங்கடத்தந்தை பேர்பல சொல்லி பிதற்றி இத்தரன்றே பிறர் கூற ஊர்வளவுக்கும் புகாதும் உலோகர் பிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகிப்பர் அவரால் தொடப்படுவாரே. இந்த பக்தன் எப்படி இருக்கான், பிராந்திகன் ஆகி அந்த பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்தன் பிராந்திகனாகி நினைக்கிறார், நினைக்கிற சமயத்துல அந்த பெருமாளையே நினைக்கிறதுனால எப்பப்பாரு ஒழுங்கா ஒழுங்கா நாராயணா ஸ்ரீனிவாசா அப்படின்னே கத்தராது. உலோகர் சிரிக்க நின்றாய், உலோகம் சிரிக்கிறாளாம் வைத்திய மாதிரி கத்தன் போறதுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆர்வம் பெருகிப்பர் அமரர் தொடப்படுவாரேன்னு அந்த இடத்துல இது வந்து ஒரு புத்துளம்பர் சிங்கார மாதிரி பெருமாளை நினைச்சி நினைச்சி நினைச்சி எப்படி தவிக்கிறாயோ. ஆனால் நம்ம சொல்ற விஷயத்துல என்ன இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதாவது அதிஷ்டானமான எம்பெருமான இருக்கான். அந்த எம்பெருமான் ஒரு இடத்துல எழுந்துள்ள இருக்கான், எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் இங்க வரலையே அப்படின்னு ஒரு பேத்தராயவோ அப்படி ஒரு உத்தரலம்பர் சிந்தார் அந்த இதுல போறது. ஆனா இந்த விஞ்ஞானத்துவாத யோகாச்சாரம் சொல்றது என்னன்னாக்கா இவன் பார்க்கறது அத்தனையுமே பார்க்கறது அத்தனையுமே வஸ்து இல்லை, எல்லாம் ஞானம்தான். இந்த பாவனை ஞானம் வந்து கடமானேன்னா ஜடத்தை கொண்டு வரல, ஞானாகாரமான கடம் எல்லாம் விஞ்ஞானம், எல்லாமே ஆத்மா, எல்லாமே விஞ்ஞானம் தான். அத்வைதிகள் என்ன சொல்ற, ஒரு படி ஒரு படி குறைஞ்சி அந்த எல்லாம் ஞானம் தான். அது என்னதுன்னா பிரம்மம், வெறும் ஞானம், அதுதான் பிரம்மம் அப்படின்னு அவா சொல்றார் அத்வைதிகள். அதை நாம கண்ணனம் பண்ணிருப்போம், நாம அதை கண்ணனம் பண்ணிருப்போம். ஆக எல்லாமே எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல எப்படி இருக்குன்னாக்க சத்தியமா இருக்கு. ஞானம் வேற ஞாதா வேற நம்ம சொல்லணும்னு சொல்றோம். ஆனால் இவருக்கானே இந்த விஞ்ஞானாத்மவாதியும் அத்வைதியும் விஞ்ஞானாத்மவாதியும் அவர் ரெண்டு பேரும் என்ன சொல்றாருனாக்கா முழுக்க முழுக்க எல்லாமே இதுவா போகுது, ஞானம்தான் இங்க இருக்கு, வஸ்துவும் ஞானம் ஆத்மாவும் ஞானம், எதுவுமே ஆத்மாவை தவிர்த்து எதுவுமே கிடையாது. எல்லாம் விஞ்ஞானம் தான் ஆத்மாவே, விஞ்ஞானம் தான் வஸ்து, அதனால விஞ்ஞானம் தான் ஆத்மா, அதுதான் வஸ்து, அதுக்காக வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க இரண்டு போறான். அப்ப அவன் என்ன சொல்றான், இப்ப வைபாழியனை பார்த்து வைபாழியனை பார்த்து அவன் சொல்றான், இந்த ஞானம் இருக்கே விஞ்ஞானமே வஸ்துவா தெரிய வஸ்துன்னு ஒன்னு கல்பிக்கிற, ஏன் கல்பிக்கிற வஸ்துவே வேண்டாமே, இது கடம், இது கடவுடீகமான ஒரு ஆகாரம், அந்த ஆகாரமானது ஞானத்துல வருது, அந்த ஞானாகாரத்தை கொண்டு கடத்த அனுமானம் பண்றோம் அப்படின்னு ரெண்டு எதுக்கு நீ கல்பிக்கணும், உன்னை பொறுமை, உன்னை பொறுமை. அதனால இப்படி சொன்னாலும் விரோதம், அப்படி சொன்னாலும் விரோதம், இப்படி சொன்னாலும் விரோதம், அப்படி சொன்னாலும் விரோதம். அதனால வைபாசிகன் கிரணம் பண்ணது பிரத்யட்சமா நேரம் பார்த்துட்டுமே, அதுவே போருமே, அது லாகவம். நீ சொல்றதோ பிரத்யட்சத்தினால வந்ததை அனுமானத்தினால அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ ரெண்டு ஆகாரங்கள் நீ கற்பிக்கணும் அப்படின்னுட்டு வைபாசிகன் நாள் கிரணம் பண்ணோம். அதனால ஒன்பக்ஷத்திர கௌரவம் எங்க பக்கத்துல லாகவம் தான். யோகாச்சாரம் சொல்றான் ஞானமே வஸ்துவா பாசிக்கிறதுன்னு சொல்லச்சே, தனியா என்னத்துக்கு ஒரு வஸ்துவை நீ கற்பிக்கணும். அப்படி கல்பிச்சேன்னாக்க ரெண்டு வஸ்துன்னு வந்துடுறது, அது ஓம் பட்சத்துல விரோதம் வருது. விரோதம் வருதுனால அது தள்ளிடணும், அது தள்ளிடணும், அது கௌரவம். லாகவத்தை எடுத்துக்கோ. இப்படி இந்த வைபாஷிகனும் சௌத்ராந்திகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வைபாஷிகனும் யோகாச்சாரம் சௌத்ராந்திகனுக்கு என்ன பண்றா? இதுல என்ன சுவாரஸ்யம்னா, பாக்கியவத்து உண்டு ஒத்துக்கிறோம் வைபாஷிகன், அது பிரத்யக்ஷ கம்யம்ன்றோம், பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிரத்யக்ஷத்தினால வராதுன்னு சௌத்ராந்திகன் சொன்னா அதை எப்படி என்ன பண்ணுவேன்? பாக்கியவஸ்து இருக்கு, ஆனால் அது அனுமானம் இல்லை, பிரத்யக்ஷத்தினாலதான் வருதுன்னு வைபாஷிகன் சொன்னான். அதே யோகாச்சாரம் என்ன சொன்னா, இதை வந்து வஸ்துவே கிடையாது, ஞானம்தான் அப்படி தெரியறது, வஸ்துவே கிடையாது ஞானம்தான் தெரியறதுன்னு அவனை கிரணம் பண்றான். ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒருத்தருக்கு விரோதமா இருக்கா, மூணு பேரும் விரோதமா இருக்கா. இப்படி விரோதமா இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சிருந்தீங்க, நாங்க இது போதும் மேல எதுவும் சொல்லவே வேண்டாம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து வாய்க்கிறார். பாருங்க, போதேஷு ஆகார பேதம் நிஜம் உபரித்தனேஷு அற்பயன் பிரார்த்தனோர்த்தா உபசமம் யாசு சௌத்ராந்திகாக்யோதேஷு. போதம்னாக்க ஞானம் அர்த்தம். ஞானங்கள்ல ஆகார பேதம், ஆகார பேதம், கடமானது நீராகாரமா இருக்கு ஒன்னும், இன்னொன்னு வெட்டாகாரமா இருக்கு அப்படின்னு ஆகார பேதம். அந்த ஆகார பேதத்தை பிராக்தனோர்த்தா, முதல் கணத்துல கண்ணால பார்க்க நான் அவரை வச்சுவேன், பார்க்கச்ச அவனுக்கு ஞானம் உண்டாகிறதோ இல்லையோ அதனுடைய ஆகாரம் தெரியுது. அந்த ஆகாரமானது, அந்த ஆகாரமானது இதுல ஞானத்துல, அடுத்த ஞானத்துல, அடுத்து வர ஞானங்கள்ல அர்ப்பணிக்கிறது. நிஜம் ஆகாரம், நிஜம் ஆகார பேதம், தன்னுடைய ஆகார பேதத்தை பிராக்தனா அர்த்தம், மின்கணத்துல இருந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை உபரிதனேஷு போதேஷு, மேலவர் உத்தரக்ஷணங்கள்ல வர்ற ஞானங்கள்ல அர்ப்பயன்னு அர்ப்பிக்கிறது, சமர்ப்பிக்கிறது, ஆகாரத்தை சமர்ப்பிக்கிறது. சமர்ப்பிச்சாக்க தத் வைச்சித்யானுமேயா, அந்த ஆகார பேதங்கள்லாம் இருக்கொல்லியோ, ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு ஆகாரத்தையும் உடையது அப்படின்னு பல ஆகாரங்கள் விசித்திரமாக இருக்கு, விதவிதமா இருக்கு. அது அந்த வைச்சித்திரத்தை சென்று இது கடாகாரம், இது பட்டாகாரம், இது வஸ்து, இது பாத்திரம், இப்படிலாம் எத்தனை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தத் வைச்சித்திர அனுமேயா, அந்த வைச்சித்திரத்தினால அனுமானிக்கப்படுகிறது. அதனால கொச்சிதப்பி எங்கேயுமே தது அத்தியக்ஷதா, அத்தியக்ஷம்னாக்க பிரத்யக்ஷம், எங்கேயுமே பிரத்யக்ஷமே கிடையாது, எந்த வஸ்துவும் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனால வஸ்தாக பிரத்யக்ஷ கம்யத்துவம் நாஸ்தி, இந்த வஸ்து பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வைவாசிகன் சொன்னதே இவன் கண்டனம் பண்றான். இது பிரஜல் பண்ணு, இது மாதிரி உளரலாம், ஜல்ப வச்சனும், இது பிரஜல் பண்ணு. ஏன்னா அவன் வந்து உளரண்டே இருக்கான், இப்படி உளர்றதுனால இதை ஏத்துக்கவே கூடாது. இது மாதிரி கிடையாது, ஸ்லோகத்தில் இருக்கிறது அப்படி இல்லை. அவன் வந்து முதல் க்ஷணம் ஒரு வஸ்து இருக்கு, இந்திரியம் இருக்கு, இந்திரிய வஸ்துவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது, சேர்ந்த உடனே அந்த பக்தனுடைய ஆகாரமானது இந்திரியத்தினாலும் கிரகிக்கப்படுறது. கிரகிக்கப்பட்ட உடனே அது ஆத்மாவுக்கு வந்து சேர்ந்துடுறது, அந்த ஞானத்துல சேர்ந்து ஞானம் நமக்கு அர்ப்பிச்சு வருது. இவ்வளவுதான், இதான் கடபகம் ஜானாமி. நான் கடத்த முதல பார்க்கிறேன், பார்த்த உடனே அந்த சம்பந்தம் வருது. சம்பந்தம் வந்த உடனே ஞானத்தை பிரிக்கிறது, பிரிச்ச உடனே நான் தெரிஞ்சு கொண்டு வந்தேன், இது என் கடத்தை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். இது லோக சித்தமான விவகாரம். அதை விட்டுட்டு இவன் என்ன சொன்னா, ஒண்ணு பாக்குறோம், அந்த அர்த்தமானது தன்னுடைய ஆக்காரத்தை ஞானத்துல சமர்ப்பிக்கிறது, அந்த அப்பாவர ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. அந்த சமர்ப்பிக்கப்பட்ட ஞானமானது அனுமானம் பண்றது, அதை கொண்டு அனுமானிக்கணும்னு சொன்னாவன். இந்த மாதிரி லோகத்துல எங்கேயுமே இல்லையே, நேரதான பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாத ஒண்ணு நீ எப்படி கற்பிக்கல, அது வராது அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரெஜர் பண்ணு, அது மாதிரி உலகனாவன், திகற்றுறான், பேசுறான். அது அது அது எப்படி இருக்கு தெரியுமோ, பிரவர்த்தி பிராக். உனக்கு முன்னாடி சொன்ன யாரு, வைபாஷிகன், அவன் பிரத்யக்ஷத்தினால தெரியணுமா. பஸ்டாத் உனக்கு அப்புறம் வந்தவன் யாரு, யோகாச்சாரன். அந்த யோகாச்சாரன் இவா ரெண்டு பாரணம் பிரவர்த்தி, அவ ரெண்டு பேரும் பிரவர்த்திச்சா. அவன் என்ன பண்ணா தெரியுமோ, விகதி கோகுலதாம் கௌரவஞ்ச புருவாம். விகதி கோகுலதாம், விரோதங்கள் நிறைய இருக்கு. விரோதம் நிறைய இருக்கிறதுனால உன் பட்சத்தை ஏற்றுக்கவே முடியாது. அது மாதிரி கௌரவஞ்ச புருவாமி, கௌரவத்தையும் சொல்றான். என்ன கௌரவம், விகதி கோகுலதான்னு என்ன சொன்னோம், போன க்ஷணத்துல கடை இருந்தது அது நஷ்டமா போச்சு, ஒன்னும் கணிக்கும் சொல்லிட்டானே. அப்ப அழிஞ்சு போன நாசமா போனது கடம், நாசமா போயிடுச்சு. அந்த நாசமா போன கடம் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை அப்புறம் வர்ற ஞானத்துக்கு சமர்ப்பிக்கும், இது இருந்தாதானே இதனுடைய குணம் இருக்கும், ஆகாரம் இருக்கும், இருந்தாதான் இந்த ஆகாரத்தை சமர்ப்பிக்க முடியும் ஞானத்துக்கு. இந்த வஸ்துவே போயிடுச்சோ, வஸ்து போயிடுதே, வஸ்துடைய ஆகாரமும் போயிடுச்சோ, அது எப்படி ஞானத்துல அது சமர்ப்பிக்கும், இது விரோதம். இந்த மாதிரி விரோதங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த பட்சம் கூடாது. இது பகு விகுதி பகுலதா. கௌரவம் என்ன அப்படின்னாக்கா, பிரத்யக்ஷத்தினாலேயே ஒரு ஆகாரம் வந்துருச்சு, தெரிஞ்சாச்சு. நீ ஞானத்துல ஒரு ஆகாரத்தை வச்சுக்கிற, பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்பட்ட வஸ்து, அந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துல சமர்ப்பிக்கிறது. இப்போ பிரத்யக்ஷமா பார்த்த ஆகாரம் ஒண்ணு, அந்த வஸ்து சமர்ப்பிச்சது பாருங்க, ஞானத்துல ஒரு ஆகாரம், அந்த ஆகாரம் ஒண்ணு. இவை ரெண்டு ஆகாரத்தை நீ கற்பிக்கணும், ரெண்டு ஆகாரத்தை நீ கற்பிச்சேன்னாக்கா உன் பட்சத்துல கௌரவம் வருது. வைபாஷிகன் சொல்றதோ, நாங்க ஒரே ஒரு ஆகாரம் தான், பிரத்யக்ஷத்தினால நேரம் பார்க்கிறோம், அந்த ஆகாரமே எங்களுக்கு போகணும், அதுதான் எங்களுக்கு அமைஞ்சு விட்டான் வைபாஷிகன். யோகாச்சாரணம், ஞானத்தினால வர்ற ஆகாரம் ஒன்றியும் ஆகாரமே, பிரத்யக்ஷமும் கிடையாது, பாக்கிய வஸ்துவும் கிடையாது. பாக்கிய வஸ்துவை கற்பிக்கிறதும் ஒரு கௌரவம், அதை பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறதும் சொல்றது ரெண்டாவது கௌரவம். அதுக்கப்புறம் அந்த வஸ்துவான பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கப்பட்ட வஸ்து தன் ஆகாரத்தை சமர்ப்பிச்சு அந்த ஆகாரத்தினால அனுமானத்தை வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கௌரவம். இப்படி எக்கச்சக்க கௌரவங்கள் உங்க பட்சத்துல. அதனால இந்த கௌரவங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால கௌரவஞ்ச புருவானம், உன் பட்சத்துல கௌரவம் இருக்கு. விகதி விரோத பாகுல்யம், விரோதங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு புருவானை, புருவானை அதெல்லாம் சொல்றாங்களாவா, யாரு, வைபாஷிகனும் யோகாச்சாரமும். மாத்தியவன் இந்த விஷயத்துக்கே வரல, மாத்தியவன் என்ன பண்றான்னாக்கா, இந்த என்ன ஆகா பாக்கிய வஸ்துவோ ஆகாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவன், அதனால அந்த பௌத்தம் இருக்க வரல. இவன் ரெண்டு பேரும் அவனை கிரணம் பண்றா. அதுல புருவானை சொல்றவா யாருன்னு, அவள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, சிக்ஷா தக்ஷை, சிக்ஷை பண்றதுல ரொம்ப கெட்டிக்காராவா. அது சொல்லுவா பாருங்க, விரோதிக்கு விரோதி நண்பன் அப்படின்னு. இப்ப சௌத்ராந்திகனை கிரணம் பண்றதுக்கு வைபாஷிகனும் யோகாச்சாரனும் ரெண்டு பேரும் நமக்கு சிக்ஷா தக்ஷாய், சிக்ஷா பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரா அப்படிங்கிற சுவாமி ஜெயசி. இதுதான் பரியாசம். என்ன பரியாசம்னா, உங்க மதத்தவனே உன் அடிக்கிறானே, சுட சுட உன குடிச்சுட்டான், உன சிக்ஷை பண்ணிட்டான், அதனால அது சயுத்தியா உங்களுடைய கோஷ்டியை சேர்ந்தவா, சயுத்தியா அவளுடைய கோஷ்டியை சேர்ந்தவா, உங்க கோஷ்டியில சேர்ந்த அவளாலேயே பௌத்தாலேயே இது கண்டிக்கப்பட்டு சயுத்தேகி தவிதஹா அடக்கப்பட்டவன், அடக்கப்பட்டவன். அதாவது நன்னா தவிதனா காதிதஹா அப்படின்ற உங்க பட்சத்தை அத்தனையும் பேர்த்து வச்சுக்கணும். யோகாச்சாரனும் பரிபாஷிக்கணும். அதனால தவிதஹ உபசமம் யாசு, உபசமம் சமாதி அமைஞ்சிடும், அடக்கி போயிடும், நீ வந்து சாந்தி அடைஞ்சிடும். இந்த மாதிரி நீ சொல்லாத யாரு சௌத்ராந்திகாட்சா சௌத்ராந்திகன் என்கிற பௌத்தன் இருக்கானே அவனுடைய பட்சத்துல இது சொல்லப்பட்டது. நீ வந்து இந்த மாதிரி பேசாத எல்லாம், ஏன்னா நாங்க உனக்கு கண்ணே பண்ண வேண்டாம், உங்களை சேர்ந்தவனே கண்ணனை பண்ணிட்டான். இது வந்து சுவாமி வந்து சமன்மையாதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அங்க வந்து சொல்ற பிரபாகரன் பிரதான பூர்வபக்ஷி, அதுல ஒரு அத்வைதி பதில் சொல்லுவான், இன்னொரு அத்வைதி அவனை அடிப்பான், அவனை இன்னொரு அத்வைதி அடிப்பான். இப்படி அடிச்சு அடிச்சு அடிச்சு ஒருத்தரா சின்ன போய் கடைசியில சர்வாத்தனா அத்வைதிகளே அடிச்சு விட்டார். அந்த அத்வைதிய பிரபாகரன் சேர்த்து அடிப்பான். கடைசியில பிரபாகரன் என்ன தெரியுங்க, எம்பெருமானம் நம்ம சூத்திரக்காரர் வச்சிருக்க இந்த மாதிரி அந்த பாஷை எதி போகும். அது அதிகார சாராளிலையும் எட்டு சுவங்கள்னால அதனால பார்த்துருக்கேன். இந்த மாதிரியாக இங்கேயும் பௌத்தால் ஒத்தர் கொத்தர் அடிச்சுக்கிறாளோ அதை கொண்டே இந்த மாதிரி கண்ணம் பண்ணப்படுது, அதை கொண்டே கண்ணம் பண்ணப்படுது. அதனால யாரு சௌத்ராந்தி டாக்டியா சௌத்ராந்தியன் என்னும் இவன் இருக்கானே பௌத்தன், அவன் உபசமம் யாத்து அடங்கி போயிடும், சாந்தி அடைஞ்சிடும், உபசமனம் சர்வாத்தனா ஒன்று போயிடுவோம். ஏன்னா அவாலே அடிச்சாலே நாங்க அடிச்சாதான் தப்பு, உங்களை சேர்ந்தவனே உங்களை அடிக்கிச்சே நாம எதிர்த்தது, அதனால தவறு உபசமம் யாசு சௌத்ராந்தி சாட்சியா அப்படின்னு இந்த அதிகரணத்தினால வைபாஷிக பௌத்தன் என்ன சௌத்ராந்திக பௌத்தன் என்ன இந்த ரெண்டு பௌத்தாலையும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினாலதான் கிரணம் பண்றேன். மீதி நாலு ஸ்லோகங்கள்லாம் பொதுவா சங்கதி அது மாதிரி அவளுடைய தத்துவ விவேச்சனம் நாலு பேர் இருக்காளேவா அதெல்லாம் சொல்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாலு ஸ்லோகத்தினால சாட்சி, அஞ்சாவது ஸ்லோகத்தினால வைபாஷிகளை அதுல சௌத்ராந்திகளும் ஒன்று சேர்ந்துருவான். உத்தம சுவாமி சௌத்ராந்திகளும் சேர்த்து விட்டுட்டேன், ரெண்டு பேரையும் அறிகிறார் அப்படின்னு. கடைசி ஸ்லோகத்தினால சௌத்ராந்திக கண்டனம், இத பத்து சூத்திரங்கிறனால சூத்திரக்காரர் அழகா விவரணம் பண்றார். அதனால அந்த பத்து சூத்திர விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இந்த சோகத்தினாலே இந்த அதிகரணமானது தாராள ஆறு சோகங்களான இந்த அதிகரணம் முடிஞ்சது. இப்ப பாருங்க, போதேஷு ஆகாரபேதம் நிஜம் உபரித்தனேஷு அப்பயன் பிராக்தனோத்தைத்ரியானுமேய அத்யக்ஷதேதி பிரஜல்பன் பிராக்தஸ்தாச்ச பிரவர்த்தைஹி நிகதி பகுலதாம் கௌரவஞ்ச பிரவாணைஹி சிக்ஷா தக்ஷை பிரயோக்கியை தனித உபசமம் யாசு சௌத்ராந்தி காக்கியஹ கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.